கொஞ்சம் சங்கீதம் கற்றுத்தான் ஞான குயிலே, எந்த காதலை நானும் பாடணும். கொஞ்சம் சங்கீதம் கற்றுத்தான் ஞான குயிலே, காதல் மெட்டுத்தான் கட்டித்தான் ஞான குயிலே, எந்த காதலை நானும் பாடணும். மன்னன் காதலே சென்று தீரணும். கொஞ்சம் சங்கீதம் கொஞ்சம் சங்கீதம்